மாலபூரணம் மாலதாரணம் நியமாலபூரணம் ஜன்மதாரணம் துஷ்கர்மவாரணம் ஜன்மதாரணம் துஷ்கர்மவாரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் மாலதாரணம் நியமாலபூரணம் மாலதாரணம் நியமாலபூரணம் உதயாஸ்தமுல சங்கமலோ புருஷார்த்தத்ரய சாதனலோ சதுர்வேதமுல ரக்ஷணலோ பஞ்சபூதமுல பஞ்சர சுகமை ஆறு சத்துல ஆரடி ஏழு ஜென்மல குவீரணி தோடனி நின்னு நம்மின நீ ஜகத்துல மாலபாரணம் நியமால பூரணம் ஜன்ம காரணம் துஷ்கர்ம வாரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் கர்மாங்கூரம் சுரியூ கர்மாங்க கர்பூரம் சுரியூ ஆத்மஹாரத்தில் பட்டின பத்துலாரணம் நியமால பூரணம் ஜன்ம காரணம் துஷ்கர்ம வாரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சாமி சரணம் ஐயப்ப சரணம் Thank you.